ஆசை பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர் வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. படைத்துவிட்ட கைகளே, பாதை போட்டு உலகை உண்டாய் இணைத்து வைத்த கைகளே, பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம், ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம், சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு